அதிகமுட்டு குத்துருச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானரே மாமன் பேர சொல்லி சொல்லி ஆளானரே ரொம்ப நாளானதே காத்து அள்ளி இருக்கு தாலி செய்ய நேத்து சொல்லி இருக்கு இது சாயங்காலமா மறு சாயங்காலமா முல்லப்பூ சூடு மெல்ல பாய் போடு காத்து சூடு ஏத்துது கொத்தி பச்ச மல்லிகம் மொட்டு குதிரச்சி வக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாம பேர சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே சொல்லி சொல்லி ஆ